கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. திவ்ய தம்பதிகளின் திவ்ய அனுகிரகத்தினால் திருமகளின் திவ்ய திருநாமங்களின் திவ்ய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 50வது திருநாமத்தின் அர்த்தங்களை பார்க்கலாம். தேவி அப்படிங்கிற திருநாமம் இது. பத்மப்ரியா, பத்மஹஸ்தா, பத்மாட்சி, பத்மசுந்தரி, பத்மோத்பவா, பத்மமுகா, பத்மநாப பிரியா, பத்மமாலாதரா அப்படின்னு பத்மா அப்படிங்கிற சொல்லிலேந்து தொடங்கின பல திருநாமங்களின் அர்த்தங்களை பல வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் போன வாரம் நாம் பார்த்தது பத்மா அப்படிங்கிற ஐஸ்வர்யத்தை மாலையாக தரித்திருக்கக்கூடிய பத்மமாலாதராவான லக்ஷ்மி அந்த மாலையை எம்பெருமானுக்கு சூடி கொடுக்கிறாள் அப்படிங்கறதுனால அவனுக்கு பெருமை சேர்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்படி எம்பெருமானுக்கு இன்னும் பல பெருமைகளை சேர்க்கிறாள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கறத இன்றைய திருநாமத்திலையும் பார்க்கலாம். எம்பெருமானுக்கு தேவன் அப்படிங்கிற பிரசித்தமான ஒரு திருநாமம் உண்டு. தேவ தேவ தேவ அப்படிங்கிற சொல் பல புராணங்கள்ல, பல கதைகள்ல, பல தடவை நாம் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். தேவ அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்? 10 அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு வியாக்கரண பண்டிதர்கள்லாம் சொல்லுவா. அதுல ஒரு முக்கியமான அர்த்தம், தேவ அப்படிங்கிற சப்தம் திவ் அப்படிங்கிற தாத்துலேருந்து வருது. திவ் அப்படின்னா விளையாட்டு அப்படின்னு அர்த்தம். விளையாடக்கூடியவன் தேவன், லீலை செய்யக்கூடியவன் தேவன். லீலை செய்யறது பிரசித்தமானது யாரு அப்படின்னு பார்த்தா ஸ்ரீமன் நாராயணன் தான். சுவாமி ராமானுஜர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தின் ஆரம்பத்திலேயே சொல்றார், எம்பெருமான் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாம் ஒரு லீலையாக செய்கிறான் அப்படிங்கிறார். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலையே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த உலகம் எல்லாத்தையும் படைத்தல், காப்பாத்துதல், அழித்தல் எல்லாம் எம்பெருமானுக்கு லீலை அப்படின்னார். இதே விஷயத்தை தான் கம்பநாட்டாழ்வானும் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் தன்னுடைய கம்ப ராமாயணத்தின் ஆரம்பத்திலேயே. உலகம் யாவையும் தாம் உளவாக்கும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னார். இந்த உலகம் எல்லாத்தையும், உலகம் யாவையும் தாம் உளவாக்கும் நிலை பெருத்தலும் நீக்கலும், அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது எல்லாத்தையும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அப்படின்னார். யார் ஒருவர் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் ஒரு விளையாட்டாக செய்கிறாரோ அவரே தலைவர், அவரை வணங்கினேன் அப்படின்னார் கம்மநாட்டாழ்வான். இந்த உலகத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தையே தனக்கு லீலையாக வைத்திருக்கக்கூடியவன் தேவனாகிற நாராயணன். இந்த தேவன் இந்த லீலையை தனியாக செய்கிறானா அப்படின்னு பார்த்தா இல்லையாம். வேதங்கள் சொல்றது ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது. அதாவது தேவன் ஸ்ரத்தையோட சேர்ந்து தேவனாக ஆகிறான் அப்படிங்கிறது. என்ன அர்த்தம்னா, இந்த தேவனாகிற எம்பெருமான் ஸ்ரத்தாவாகிற லக்ஷ்மி தேவியோட சேர்ந்து தன்னுடைய தேவத்துவ பூர்த்தியை பெறுகிறானாம். தேவத்துவ பூர்த்தினா என்ன? இந்த லீலைகளை செய்யக்கூடிய முழுமையான அனுபவத்தை பெறுகிறான். லக்ஷ்மி தேவியாகிற ஸ்ரத்தாவோட சேர்ந்துதான் எம்பெருமான் லீலைகளை செய்கிறான்னு வேதம் சொல்றது. ஸ்ரத்தா அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியினுடைய திருநாமம் அப்படின்னு நம்மளுடைய லக்ஷ்மி அஷ்டோத்திரத்திலேயே பார்த்திருக்கிறோம் முன்னாடி. இந்த அஷ்டோத்திரத்தின் 5வது திருநாமம் ஸ்ரத்தா. அதை இன்றைய தினமான 50வது திருநாமமான தேவி என்று ஞாபகப்படுத்துகிறோம். இந்த ஸ்ரத்தாவோட சேர்ந்துதான் தேவனாகிற நாராயணன் இந்த லீலைகளை செய்கிறான் அப்படிங்கறது வேதம். எப்படி செய்கிறான் எம்பெருமான் இந்த லீலையை அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில அழகா வர்ணிக்கிறார். பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய த்ரிகுணபலகம் நிர்மிதஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணைனி சதா விப்ரமத்யூத விருத்தௌ பிரம்மேஷாத்யாததி யுவயோஹோ அக்ஷசார பிரச்சாரம். எம்பெருமானும் பிராட்டியும் ஒரு சதுரங்க விளையாட்டு விளையாடுறாளாம். அந்த சதுரங்க விளையாட்டுல எது பலகை அப்படின்னு பார்த்தா, பலகைனா இந்த செஸ் போர்டு அந்த மாதிரி இருக்குமே அது, அந்த பலகை அப்படிங்கிறது இவர்களுடைய விளையாட்டுல திரிகுண பலகம் அப்படிங்கிறார். இந்த திரிகுணாத்மகமான பிரகிருதி தான் இவர்களுடைய விளையாட்டு பலகை. பிரகிருதிக்கு மூன்று குணங்கள் உண்டு, சத்வம் ரஜஸ்தமஸ். பொதுவா அந்த காலத்து சதுரங்க விளையாட்டு பலகத்துல மூன்று நிறங்கள் இருக்குமாம், பெண்மை செம்மை கருமை அப்படின்னு மூன்று நிறங்கள் இருக்குமாம். இந்த சத்வகுணம் வெண்மை நிறத்தை குறிக்கும், ரஜோகுணம் செம்மை நிறத்தை குறிக்கும், தமோகுணம் கருமை நிறத்தை குறிக்கும். இப்படி இந்த திரிகுணாத்மகமான பிரகிருதி தான் இவர்களுக்கு விளையாட்டு பலகையாக ஆகிறது. இந்த விளையாட்டுல இருக்கக்கூடிய காய்கள்லாம் எது யாரு அப்படின்னு பார்த்தா பிரம்மேஷாத்யா அப்படிங்கிறார். அதாவது பிரம்மா ஈசன் போன்ற ஜீவர்கள் எல்லாரும் காய்களாம். பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் எல்லா ஜீவராசிகளும் காய்கள் தான் இந்த விளையாட்டுல. இந்த விளையாட்ட விளையாடணும், காய்களை நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாச்சிகைகள் வேணும், டைஸ் தாயக்கட்டை அந்த மாதிரி ஒண்ணு வேணும். அது என்னது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பூர்வ ஜன்ம கர்மாக்களாம், புண்ணியம் பாபம் போன்ற கர்மாக்கள் எல்லாம் தான் இந்த பாச்சிகைகளாக அமைகிறது இந்த விளையாட்டுக்கு. நம்மளுடைய கர்மாக்கு தகுந்தபடி நம்மளையெல்லாம் இந்த பிரகிருதி மண்டலத்துல பல்வேறு இடங்களுக்கு நகர்த்துகிறார்களாம் எம்பெருமானும் பிராட்டியும். என்ன அர்த்தம்னா, நல்ல செயல்கள் செஞ்சோமானால் ஒரு பிரம்மலோகமோ ஸ்வர்க்கமோ கிட்டும், கெட்ட செயல்கள் செஞ்சோமானால் நரகம் கிட்டும். இந்த ஸ்வர்க்கம் நரகம் பிரம்மலோகம் எல்லாமே பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய பல இடங்கள் தான், இந்த பலகையில இருக்கக்கூடிய பல கட்டங்கள் மாதிரி. அந்த கட்டங்களுக்கு போய் போய் நகர்த்துவார்கள் ஒரு ஒரு காயையும் அவரவர்களுடைய புண்ணிய பாபங்களுக்கு ஏத்தா மாதிரி. இப்படி அற்புதமாக எம்பெருமானும் பிராட்டியும் இந்த சதுரங்க விளையாட்டை விளையாடி ரசிக்கிறார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகாக சொன்னார். உண்மையில உலகத்துல விளையாடப்படக்கூடிய விளையாட்டுகள் எல்லாமே எம்பெருமானால செய்யக்கூடிய அசைவுகள் தான். இத நம்ம எங்க பார்க்கலாம்னா மகாபாரதத்துல நன்னா பார்க்கலாம். மகாபாரதத்துல ஒரு சதுரங்க விளையாட்டு, ஒரு தியூத கிரீடை நடந்தது பிரசித்தம். துரியோதனனுக்கும் தர்மராஜருக்கும் நடந்தது. அதுல தர்மராஜர் எல்லாத்தையும் இழந்தார், மனைவியும் இழந்தார். அந்த சமயத்துல திரௌபதியை மானபங்கப்படுத்தணும் அப்படின்னு கௌரவர்கள் நினைக்கும் பொழுது திரௌபதி ஹா கிருஷ்ணா துவாரகாவாசின் அப்படின்னு எம்பெருமான அழைச்சா. அப்போ எம்பெருமான் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தா துவாரகையில ருக்மிணி தேவியோட சதுரங்கம் விளையாடிட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல திரௌபதி தேவி கூக்குரல் கொடுத்த அந்த சமயத்துல கிருஷ்ணன் ஒரு காய நகர்த்தி அக்ஷய அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாராம். அக்ஷய அப்படின்னா நிரந்தரமா இருக்கக்கூடியது, எண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இவர் இந்த சொன்ன சொல்லுனால என்ன ஆச்சு, திரௌபதி தேவிக்கு நிரந்தரமா எண்ட்லெஸ்ஸா புடவை சுரந்துண்டே இருந்தது. இப்படி என்ன ஆட்டம் இந்த உலகத்துல நடந்தாலும் அதெல்லாம் எம்பெருமானும் பிராட்டியும் ஆடக்கூடிய ஆட்டம்தான் அப்படின்னு நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். எம்பெருமான் எப்பொழுதும் இந்த விளையாட்டை பிராட்டியோட சேர்ந்தே விளையாடுகிறான்னு புரிஞ்சுக்கணும். அதனால விளையாட்டை விளையாடக்கூடிய தேவனின் மகிஷி தேவியாக ஆகிறாள். அதனால மகாலட்சுமிக்கு தேவிங்கிற திருநாமம் வருகிறது. தேவிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அமைத்துள்ள நிருக்தி ஸ்லோகம். ச வாசுதேவோ நனு தேவ ஏகஸ்தயா த்விதீயோ பகவான் ஸ்வதாம்னி அஸ்மானதாக்ஷான் அபிகல்பமானஹா தேவ்யாஸ்ரியா தீவ்யதி தேன தேவி. தேவி அப்படிங்கிற திருநாமத்தை அர்த்தத்துடன் ஜபித்தால் நம்மளுடைய புத்தியானது கெட்ட வழிகள்ல போகாம இருக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தனமானது நியாயமான காரியங்களுக்கே உபயோகப்படும்படி எம்பெருமான் சங்கல்பிப்பார். அதனால பக்தியுடன் ஜபிப்போம். வாங்கள், தேவ்யை நமஹா.